രാമാനുജദയാഭാസ്ത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുക്മവ്യാമോഹദസ്തദിതരാണി ത്രിണായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോ ശ്രദൈകസിന്ധോഃ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായിവ ദയസ്തനയാ വിഭൂതിഃ സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യശ്ചനക്കുലപതേർവകുലാഭിരാമം ശ്രീമത്തദംഘ്രീഫലം പ്രണമാമി മൂർധ്നാ ഭൂതം തരശ്ച മഹദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗിവാഹാൻ ഭക്താംഘ്രിരേണു പരകാല യതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ഭക്താമൃതം വിശ്വജനാനുമോദനം സർവാർത്ഥദം തീശതകോപവാങ്മയം സഹസ്രശാഖോപനിഷത്സമാഗമം നമാമ്യഹം ദ്രാവിഡ വേദസാഗരം തിരുവഴിതിരാടെന്നും തെൻകുരുഹൂരെന്നും മരുവിനിയ വൻപുരുണലെന്നും അരുമറൈകളന്താതി ചെയ്താണ് അടിയിനയേ എപ്പൊഴുതും ഹിന്ദിയായി നെഞ്ചേ തെളിന്ത് മനത്താലും വായാലും വൻകുരുഹൂർ പേണും ഇരത്താരയല്ലാതിരഞ്ചേൻ ധനത്താലും ഏതും കുറവിലേ നിന്റെ ഷടഹോവൻ പാദങ്ങൾ യാമുടയ പറ്റു എയ്ത പെരും കീർത്തി രാമാനുഗമുനിതൻ വായ്ന്ത മലർപാദം വണങ്ങുകേൻ ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் தேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பாள் வளர்த்த இதத்தாய் ராமானுகன் நிற்கவிரே நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியில கேசவாதி துவாதச திருநாமங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான திருவாய் மொழி கேசவன் தமர் என்று ஆரம்பிக்கக்கூடிய திருவாய் மொழியை நாம் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல வந்து ஸ்வஜன ஹிதத்தையா துவாதசாட்சியாதி ரூச்சே அப்படின்னு சுவாமி தேசியன் தாத்பரிய ரத்னாவளியில சொல்லும் போது ஸ்வஜனஹிதத்தையா எம்பெருமானுடைய ஸ்வஜனஹிதத்துவம் என்கிற குணமானது இதிலே அழகாக தெரிகிறது. தன்னுடைய அடியார்களுக்கு ஹிதமாக இருப்பான் என்பது மட்டுமல்லாமல் தன்னுடைய அடியார்களைச் சேர்ந்தவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் ஹிதத்தையே செய்யக்கூடியவன் என்பதாக இதனுடைய தாத்பரியம். இந்த துவாதச ஆக்கியாதி ரூச்சே அப்படின்னு அழகாக சம்ஸ்கிருதத்திலே சொல்லும் போது பொதுவாக இங்கே பாசுரங்களால் சுவாமி நம்மாழ்வார் அருளை செய்தார் அப்படின்னா பொதுவா சொல்ற வழக்கம், இந்த பாசுரங்களினாலே நம்மாழ்வார் அருளை செய்தார். ஆனா இங்க பாசுரங்களால் அப்படின்னு சொல்லாமல் துவாதச ஆக்கியாதிகி ஊசே பன்னெண்டு திருநாமங்களால் நம்மாழ்வார் அருளை செய்தார் அப்படிங்கிறார். அப்ப சுவாமி தேசியனுடைய திருவுள்ளம் என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு பாசுரத்திலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருநாமம் இருக்கும் இல்லையா, பன்னெண்டு திருநாமம், அந்த பன்னெண்டு திருநாமத்தினுடைய சாரத்தை வச்சுட்டே இந்த பாசுரத்தினுடைய தாற்பயத்தை நிர்ணயம் பண்ணணும். திருநாமத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சி பார்த்தால் அந்த பாசுரத்தினுடைய சாரமும் அந்த திருநாமத்தினுடைய அர்த்தமும் ஒன்றி போகும். அதை நன்னா காமிக்கிறதுக்காக தான் சுவாமி வந்து பன்னெண்டு திருநாமங்கள்னாலே இந்த விடயத்தை இந்த திருவாய் மொழியிலே நம்ம அருள் செய்தார். எம்பெருமான் ஸ்வஜனஹிதன் அப்படிங்கறத அவர் அருளி செய்தார் என்று அழகாக சாதிக்கிறார். இங்கே பன்னெண்டு திருநாமத்திலே பத்து திருநாமங்கள் வரை நாம் பார்த்துட்டோம். இந்த பன்னெண்டு திருநாமங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான திருநாமங்கள். எம்பெருமானுக்கு நாம் ஆசிரமத்திலேயோ இல்ல திருமன் காப்பிலேயோ அவருடைய இந்த திருநாமங்களை சொல்றோம். பாத்திரங்கள் எல்லாம் சுத்தி பண்ணும் போது இந்த பன்னெண்டு திருநாமங்களை சொல்றோம். அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய திருநாமங்கள், எப்போ அடிக்கடி சொல்ல வேண்டிய திருநாமங்கள், கோயில்களில் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணும்போது இந்த துவாதச திருநாமங்கள் வச்சு ஆரம்பிச்சு அப்புறம் மற்ற அர்ச்சனை பண்றதுன்னு ஒரு வழக்கம் ஒன்று உண்டு. அதாவது ராமன் கிருஷ்ணன் கோவிந்தன் அப்படி வெங்கடேசன் பல பெருமாள் இருப்பார், ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு பெருமாள் இருக்க, அப்ப பொதுவா ஸ்ரீராமனுக்கு அஷ்டோத்திரம் இருக்கு, ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு அஷ்டோத்திரம் இருக்கு, ஹயகிரீவனுக்கு அஷ்டோத்திரம் இருக்கு, திருவேங்கடமுடைய அண்ணாவுக்கு அஷ்டோத்திரம் உண்டு, ஒருத்தருக்கும் அஷ்டோத்திரம் உண்டு. அந்த அஷ்டோத்திரம்னா சொல்ல முடியலைனாலும் பொதுவாக ஒரு திருநாமம் ஒரு அர்த்தனைக்கு என்ன அப்படின்னா, அதுல இந்த 10 அவதாரங்களுடைய திருநாமமும் அதுக்கு முன்னாடி இந்த 12 வியூக அவதார மூர்த்திகளுடைய திருநாமங்களும் சொல்ற வழக்கம். ஓம் கேசவாய நமஹா, ஓம் நாராயண ஆய நமஹா அப்படின்னு ஆரம்பிச்சு இதை சொல்ற வழக்கம். அப்படி ரொம்ப பிரசித்தமான திருநாமங்கள், அது திருநாமம் மாத்திரம் பிரசித்தம் இல்ல, அதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய வைபவங்களும் ரொம்ப ரொம்ப பிரசித்தமா இருக்கு என்பதைத்தானே நாம் இப்போ பாசுரங்களிலே பார்த்து கொண்டிருக்கோம். இதுல கடைசியாக நாம் பத்மநாபனுடைய திருநாமத்தை பார்ப்போம். பத்மநாபனுடைய திருநாமத்தை பார்க்கணும், ரிஷிகேசன் வரைக்கும் பார்த்தோம். அடுத்து பத்மநாபன், தாமோதரன் என்று ரெண்டு திருநாமங்கள் இப்ப நமக்கு மீதம் இருக்கின்றன. இப்ப பார்க்க வேண்டியது இந்த ரெண்டு பாசனங்களும், அப்புறம் பலஸ்ருதி என்கிற பாசனம். ரிஷிகேசன் என்பதற்கு தாற்பயம் சொல்லும்போது அழகாக, ரிஷிகன்னா இந்திரியம், இந்திரியங்களை நிர்வாகம் செய்பவன், அதாவது இந்திரியங்களை ஆதியிலே படைத்தவன், நமக்கு இந்திரியங்களை கொடுத்தவன், இப்படி எல்லாம் இருக்கட்டும். இதுக்கெல்லாம் மேல ஒரு உயர்ந்த ஒரு தாற்பயத்தை ரிஷிகேசன் எம்பிரான், இலங்கை அறக்கருகிலும் முருடு தீர்த்த விடான் அப்படின்னு. எப்படியானால் 10 தலையுடைய ராவணனை பெருமாள் அடக்கி சம்ஹாரம் செய்தாரோ அதே போல நம்முடைய இந்திரியங்களை அடக்கி தன் வசமாக ஆக்கி கொள்ளுபவன். இந்திரியங்கள்ல மேய விட்டு இருக்கும், மாட்டை அவுத்து விட்டான்னா அது இஷ்டத்துக்கு மேய்ஞ்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த இந்திரியங்களை இஷ்டத்துக்கு மேய விட்டு இருக்கும், அதை கொஞ்சம் மாட்டை கட்டு போட்டாதான் அது கொஞ்சம் மேய்ஞ்ச அப்புறம் அது கொஞ்சம் கட்டி போட்டு அதுக்கப்புறம் அதை பால் கறக்க முடியும். அந்த மாதிரி இந்த இந்திரியங்களை எல்லாம் அப்படியே மேய விட்டுருந்தானா அப்படியே போயிட்டு இருக்கும், அது அது போட்டு கட்டி போட்டு அதை வந்து பால் கறக்கணும், அப்பதான் அது பாலாய் பொழியுமே, அது பாலாய் பொழியும். அது அந்த மாதிரியாக அது செய்யறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும்போது அது எம்பெருமான் கிட்ட இருக்கான், அதனால அவனுக்கு ரிஷிகேசன் அப்படின்னு நம்மளை இந்திரியங்களை கட்டி தன் வசமாக்குபவன் அப்படிங்கிற அர்த்தத்துல அழகாக சாதித்தார். அப்புறம் அதுல முடிக்கும் போது, பெருடியாகலும் நெஞ்சே வணிங்கு தின்னம் அறி அறிந்து மறுடியேலும் விடையல் கண்டாய் நம்பி பத்மநாபனையே என்று, நம்பி பத்மநாபனை ஒரு நாளும் விட வேண்டாம், மனசே ஒரு நாளும் அவனை விடாதே என்பதாக மனசை குறித்து உபதேசம் செய்தார். பத்மநாபன் தன்னுடைய அழகினாலே தன்னுடைய சௌந்தரியத்தை காண்பித்து நம்முடைய இந்திரியங்களை தன் வசமாக்குபவன். ஒரு விஷயம் என்ன யோசிச்சு பார்த்தா தெரியும், கண்ணு இருக்கு, கண்ணுன்னு ஒரு இந்திரியம், கண்ணுனாலே கண்ட காட்சி எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் நாம். அப்போ இதை எம்பெருமான் தன் வசம் ஆக்கணும்னா என்ன பண்ண முடியும், இந்த கண்ணை தன் வசம் ஆக்கணும்னா எம்பெருமான் என்ன பண்ண முடியும், ஒரே வழிதான், தன்னுடைய அழகை காண்பிப்பதுதான் வழி, வேற வழி எதுவுமே கிடையாது. அந்த அழகினாலே அந்த கண்ணை ஓஹோ இதை காட்டணும், எம்பெருமானுடைய சௌந்தரியம் மிக விசேஷமாக இருக்கிறதே, கண்ணு தானா வந்து அதுல ஈடுபடணும், அதனால அதுக்கேற்ற ரூபங்களை எல்லாம் எடுத்து இந்திரியங்களை தன் வசம் ஆக்கி வைத்துக் கொண்டவன் எம்பெருமான். அழகனூர் அரங்கவன்று அப்படின்னு சொன்னடிக்கூடிய அழகு அருளி செய்கிறார், என்னை மாற்றின அழகன் ஸ்ரீரங்கநாதன் அப்படிங்கிறார். அழகை காட்டி என்னை மாற்றினவன் ஸ்ரீரங்கநாதன், என் நான் எப்படி இல்லாமோ நான் இருந்திருந்தேன், சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோடு இந்த காலம் மாதலார் கயற்கண் என்னும் வலையுள் பட்டு அழிந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே. நான் சூதனாய் கள்வனாய் துர்த்தரோடு எழுந்த காலம் இப்படி எல்லாம் என்னென்னவோ நினைச்சிட்டு இருந்தேன், துஷ்டர்களோடு போயிட்டு இருந்தேன், புருஷார்த்தங்கள்லாம் வேற எதுவும் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னையும் தம்பக்கம் வாப்பா என்று கூட்டு புந்தியுள் புகுந்து என் புத்திக்குள்ளே புகுந்து தன்கிட்ட ஆதரம் வரும்படி பண்ணான். எம்பெருமான் தான் எனக்கு ரொம்ப முக்கியமானவன், எம்பெருமான் கிட்ட எனக்கு பக்தியும் பிரேமமும் ஆனந்தமும் எல்லாம் வரும்படி எம்பெருமான் பண்ணான். எப்படி பண்ணான்னா, தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கம் என்றே, அவன் அழகன் அந்த அழகை காமித்து என்னை வசீகரித்துக் கொண்டான் என்று சொன்னார். அந்த ரீதியிலே பத்மநாபன் அப்படின்னா அழகாக அழகான ஒரு நாபி, பத்மம் போன்ற ஒரு நாபியை உடையவன், அவன் தன்னுடைய அழகாலே என்னை வசீகரித்து வைத்துக் கொண்டான், என் இந்திரியங்களை தனக்கு அடிமையாக்கினான் அப்படின்னு இருடிகேசன் நாமத்தை சொல்லி கடைசியில முடிக்கும் போது பத்மநாப நாமத்திலே முடிச்சார். இப்போ பத்மநாபனுடைய பாசுரம் இப்ப ஆரம்பம். பத்மநாபன் உயர் வட உயரும் பெருந்திரளோன் எற்பரன் என்னை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் காணூகில் போலும் வேங்கட நல் வெற்பன் விசும்போர் பிரான் எந்தை தாமோதரனே. போன பாசுரத்திலே மறுடியேலும் விடையல் கண்டாய் நம்பி பத்மநாபனையே, மனதே பத்மநாபனை ஒரு நாளும் விடாதே அப்படின்னு உபதேசம் பண்ணார். அப்போ வேற ஒரு சந்தேகம் வந்துதான், சரி நான் பத்மநாபனை விடமாட்டேன் தான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனால் அவன் என்னை விட்டு விட்டால் என்ன செய்வது? அவன் விட்டா கூட நீ விடாதேன்னு தானே சொன்னார். அப்படின்னா அதுல ஒரு ரகசியம் இருக்கு, நான் அவனை பிடித்து கொண்டது இருக்கு இல்லையா, எம்பெருமானியே நான் வந்து போக்கினாக பிடித்து கொண்டதுக்கு காரணமே அவன் தான். நானாக போய் அவனை போய் பிடித்துக் கொண்டு அவனுடைய பரதத்துவத்தை புரிஞ்சுண்டு அவனுடைய போக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு நானே போய் அவனை பற்றி கொண்டேன் அப்படிங்கிறது கிடையாது. அவனே தான் தன்னுடைய திருவேணி அழகை காட்டி வெளியில் மேய்ந்திருக்கக்கூடிய என்னுடைய இந்திரியங்களை தன்வசம் ஆக்கி என்னையும் தன் கீழே வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் தானே என்ன செய்யறான், இதுல நான் பிடித்துக்கிறது என்ன, நான் விடுறதுங்கிறது என்ன? சரி பத்மநாபன் ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை விட வேணாம்னு நினைச்சிருந்தா கூட அவன் விடணும்னு நினைச்சா வேற வழி கிடையாது. பிடித்துக் கொள்வதோ விடுவதோ பிரதானமாக அவன் கிட்டதான் இருக்கு, நம்ம கிட்ட இரண்டாம் பட்சமாக தான் இருக்கு. நாம் எம்பெருமானை பிடித்துக் கொண்டோமானால் அதுக்கு காரணம் எம்பெருமான் தான். அப்ப விடுவதும் அவன் கிட்டதானே இருக்கணும். அவன் விட்டுட்டானா என்ன பண்றது, பத்மநாபன் என்னை கைவிட்டால் நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்டானா, அதுக்கு இந்த பாசுரம் சொல்ற அவன் ஒரு நாளும் கைவிட மாட்டான். கைவிட மாட்டான்ங்கிறதுக்கு காரணம் அந்த கடைசியில இருக்க எற்பரன் பத்மநாபன் உயர், கடைசியில நடுவில் இருக்கு பத்மநாபன் உயர் வர உயரும் பெருந்திரளும் எற்பரன் அதுன்னு ஒரு காரணத்தை சொல்லி அவன் கைவிட மாட்டான் அப்படிங்கறதுக்காக சொல்ற. இதுதான் பிள்ளானுடைய ஆரம்ப சீசுக்தி, அவன் நம்மை கைவிடில் செய்வது எண்ணில் அவன் உன்னை கைவிட்டான்னால் என்ன செய்வது அப்படின்னு கேட்டார். அழகிறந்த அழகை உடையவனாய் இரவதிக தேஜப்பிரபிருதி கல்யாண குணங்களை உடையவனாய் என்னை சேதர சம சர்வ விஷய ஐராக்கிய பூர்வக சுவானுபவைக போகனாக்கொண்டு எனக்கே தன்னை தந்த பரமோதாரனாய் என்னுடைய போக்கியமாய் நெருக்கிலே சௌந்தரிய பரிபூர்ணமான திருமலையோடுள்ள சம்பந்தத்தாலே லப்தமான இந்த ஔதாரிய தீவுடையனாய் திருநாட்டில் திவ்ய புருஷர்களுக்கு நாதனாய் எனக்கும் சுவாமியாய் ஆசித பராதீரனான எம்பெருமான் என்னை அல்லது அறியான், ஆதலால் அவன் என்னை விடான் என்கிறார். இப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் நிறைய இருக்கு, அவன் போய் என்னை விடுவானா அப்படிங்கிறத அவன் என்னை விடுவான் அப்படின்னு அதுக்கு சமாதானம் முரளி செய்கிறார். இந்த பத்மநாபனானவன் அவனை விட உயர்வு இல்லாதபடி உயர்ந்த மகா தேஜஸை உடையவன். அவன் என்னை ஒரு ஆளாக ஆக்கி என்னை ஒரு உள்ள வஸ்துவாக ஆக்கி என் பக்கல் அபிமான விசேஷத்தை பண்ணினவன். அது மட்டுமல்ல எனக்கே தன்னையே கொடுத்த கற்பக விருட்சமானவன் எம்பெருமான். அது மட்டுமல்ல கார் முகில் போலே அழகான திருவேங்கட மலையிலே அவன் ஏழி இருக்கக்கூடியவன். அது மட்டுமல்ல நித்திய சூரியனுடைய நிர்வாகனாக அவர்களுக்கும் உபகாரம் செய்யக்கூடியவன். அப்படிப்பட்ட தாமோதரன் அவன் எற்பரன், அப்படின் என்னிடமே நோக்கமுடையவன், அதனால் என்னை விடவே மாட்டான் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். இங்க முக்கியமான விஷயம் எற்பரன் அப்படிங்கிறது தான். பொதுவா ஏற்பரன் அப்படின்னா என்னை விட உயர்ந்தவன் அப்படின்னா அர்த்தம் கிடைக்கும், ஆனா இங்க அர்த்தம் இல்ல. இங்க அர்த்தம் என்ன கேட்டா அழகாக சொல்ற, என்னிடம் தாத்பரியம் உடையவன், என்னிடம் நோக்கம் உடையவன் அப்படிலாம் சொல்ற. பரங்க சுத்தத்துக்கு பராத்தம் உண்டு, என்னிடம் விசேஷமாக நோக்கம் உடையவன். அதான் இங்க சாக்கர சுவாமி சாதிக்கிறார், எம்பெருமான் சர்வஸ்மாத் பரன் எல்லாரு காட்டிலும் உயர்ந்தவன் தான். அப்ப ஏற்பரன்னா என்னை காட்டிலும் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவானே, எல்லார் காட்டிலும் உயர்ந்தவன் தானே அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்ல. அதுக்கு தாத்பரியம் வேற, என்னை காட்டிலும் உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம் இல்ல, அவன் என்னிடம் நோக்கமுடையவன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் என்னை அல்லது அறியான், ஆதலால் அவன் என்னைதான். எங்கிட்ட எத்தனை தாற்பயம் அப்படின்னா என்னை அல்லது அறியான், என்னை தவிர வேற எதுவுமே அவனுக்கு தெரியாது. அந்த அளவு எங்கிட்ட தாற்பயம், என்னை தவிர வேற யாருமே அவன் கவனிக்க மாட்டான், அந்த அளவு என்னிடம் தாற்பயம். நான் சொல்றன் மற்பரன் நாராயண பராவேதா என்கிறபடியே மற்பரன் என்றது பையேவ அபிப்பிராய மகன் என்றபடி அப்படின்னு சாஸ்திர சுவாமி வகிக்கிறார். நாராயணபரா வேதாகா அப்படின்னு சொல்லிருக்கார். வேதங்களுக்கெல்லாம் நாராயணபரன், வேதங்கள்லாம் நாராயணபரன். நாராயணபரன்னா என்ன அர்த்தம் கேட்டா நாராயணன் சொல்றதுல தாற்பயம், வேற வேற நோக்கம் கிடையாது, வேற கருத்து கிடையாது. அதே போல பத்மநாபன் எப்படின்னா ஏற்பட என்னிடமே நோக்கம் உடையவன், எனக்கு நல்லது செய்கிறதுலயே நோக்கம் உடையவன் அப்படின்னாச்சு. அப்படி இருப்போது அவன் ஏன் என்னை விடுவான், அவன் விடமாட்டான் அப்படின்னு அந்த ஏற்பரங்கிற அழகான குணத்தை இந்த பாசுரத்திலே சொல்கிறார். முதல்ல பத்மநாபன் அப்படின்னா நாபியிலே பத்மம் உடையவன், அல்லது பத்மம் போன்ற நாபி அழகான திருநாபியை உடையவன் என்று அர்த்தம். உயர்வர உயரும் பெருந்திறனோன், இந்த பத்மநாபன்கிறதுக்கு பிள்ளை சாதிக்கிற அளவிறந்த அழகை உடையவனாய். முன்னாடியே பார்த்தோம் இங்க சௌந்தரியம் விவக்ஷிதம் அப்படின்னு, நிரவதிக தேஜ பிரபுதி கல்யாண குணங்களை உடையவனாய் உயர்வர உயரும் பெருந்திறனோன் அப்படின்னா அதுக்கு மேல உயர்வு இல்லாதபடி உயர்ந்து நிற்கக்கூடிய திரள் உடையவர். இங்க திரள் என்பது பொதுவாக தேஜஸ் அப்படின்னு அர்த்தம். இங்க வெறும் தேஜஸ் மாத்திரம் இல்ல, திரள் என்கிறது சர்வகுண உபலட்சணம் அப்படின்னு சாஸ்திர சுவாமி சொல்கிறார். எல்லா குணங்களையும் சொல்றதுக்காக இங்க உயர்வர உயரும் பெருந்திரளோன் நிரவதிக தேஜ பிரபுதி கல்யாண குணங்களை உடையவனாய் அப்படிங்கிறார் புள்ளா. தேஜஸ் மாத்திரம் இல்ல, அநேக கல்யாண குணங்களை உடையவன். என்னை ஆக்கி கொண்டு என்னை ஆக்கினான் அவன், ஆக்கினான் என்ன அர்த்தம்னா ஆள் இல்லாத என்னை ஆளாக்கி கொண்டான் அப்படின்னு அர்த்தம். அவன் நான் ஏதோ ஒண்ணும் இல்லாமல் அசத் கல்பனாக இருந்தேன், ஒண்ணுமே இல்லாம இருந்தேன். அப்போ இவர் நம்முடைய சுவாமி ராமானுஜர் கீதா பாஷ்யத்துல முதலில் சாதிக்கும் போது எப்பதாம்போருகத்தியான வித்தஸ்தா சேஷ கல்மஷா வஸ்துதா உபயாவதோகம் யாமுனையன் நவாமிதம், ஆளவந்தாருடைய கடாட்சத்தால் தான் நான் ஒரு வஸ்து அப்படின்னு ஒரு பொருளானே. இவரும் சொல்ற பொருள் அல்லாத என்னை பொருளாக்கி அழுவா சொல்றார், ஒண்ணுமே இல்லாத என்னை ஒரு பொருளாக்கினேனே அப்படிங்கிற அந்த ரீதியிலே எம்பெருமான் என்னை ஆக்கி கொண்டார். நான் ஒண்ணுமே இல்லாம இப்படி எல்லார மாதிரி இப்படி மாடு மேயற மாதிரிதான், மாடு இப்படி போகும் அங்க போகும் என்னென்னவோ எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு இருக்கோம் திரும்பி வருவோம், அதே மாதிரி என்னென்ன அனுபவிக்கணும் அதெல்லாம் அனுபவிச்சுன்னு அப்படியே உட்காந்துருந்தோம். ஆனால் நமக்கும் வாழ்க்கையில ஒரு தாத்பரியம், நாம பிறவி எடுத்ததுலயும் ஒரு பலன் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத காமித்தது எம்பெருமான் தானே. அதனால என்னை ஆளாக்கி கொண்டவன், ஒண்ணுமே இல்லாம இருந்த என்னை தனக்கு தாசனாக்கி எனக்கு ஒரு பொருளை கொடுத்தவன். ஏற்பரன் என்னை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம், அதோட மாத்திரம் இல்ல என்னை எனக்கு வந்து தன்னையே கொடுத்தான், போக்கியமா தன்னை என்ன அனுபவி அப்படின்னு தானே எனக்கு முன்னாடி வந்து இருக்கிறான். என்னை ஆளாக்கி கொண்டுங்கிறதுக்கே பிள்ளான் சாதிக்கும் போது என்னை சேதர சர்வ விஷய வைராக்கிய பூர்வக சுவானுபவிக போகனாக்கி கொண்டு மற்ற விஷயங்கள்லாம் இது வைராக்கியம் வர வர வர மற்ற விஷயங்கள்லாம் அனுபவிச்சிருந்த என்னை அந்த விஷயங்கள்லாம் மெதுவாக விட்டு விட்டு விட்டு அப்படி வெளியில வந்து எம்பெருமானையே பெரிய விஷயமாக நினைச்சு அனுபவிக்கும்படி என்னோட ஆளாக்கி வச்சிருந்தான். அப்படி அப்படி பண்ணது மாத்திரம் இல்லாமல் எனக்கே தன்னை தந்த கற்பகம் அப்படின்னு, எனக்கு தன்னையே கொடுத்த ஒரு பரமோதாரம். கற்பகம்னா கற்பக விரக்ஷம், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பக விரக்ஷம் கேட்டதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பிரசித்தம். எதை கேட்டாலும் கொடுக்குமா, ஆனா அழகா சொல்ற எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கற்பக விரக்ஷம் தன்னை கொடுக்குமா, என்ன வேணும்னா நீயே வேணும் அப்படின்னா கற்பக விரக்ஷத்தை நம்ம ஆத்து கெடுத்துன்னு போக முடியுமா, முடியாது. ஆனா எம்பெருமான் அப்படின்னா எனக்கே தன்னை தந்த கற்பகம், இல்ல ஒண்ணும் இல்லாத என்ன ஒரு ஆளாக்கி அப்புறம் தான் அப்படியே விட எனக்காகவே வந்துட்டான். அப்போ தன்னை தந்த கற்பகம் எம்பெருமான் தன்னையே கொடுத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான்னா தன்னையே பரம போக்யனாக கொடுத்தான், எனக்கே தன்னை தந்த பரம உதாரணாய், பரம உதாரியத்தோடு கூட அழகாக சொல்றாங்க காருண்யா காமவன்யம் ததுத்து கலம்பரே சாப்பதஸ்தம் விசேஷாது, எத்தனைதான் கருணை அதிகமா இருந்தாலும் எல்லாரும் எதை கொடுப்பாள் அப்படின்னா வேற ஏதாவது வசூல் எடுத்து கொடுப்பாள் தவிர தன்னை கொடுக்க மாட்டார். ஆனா எம்பெருமான் நீ என்னை அனுபவிச்சென்று அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறது. உனக்கு வேற எதுவும் வேண்டாம், பகவானுக்கு அனுபவிச்சுட்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா போறோம். எப்படி கைங்கரியம் பண்ண முடியும், அங்க இருக்கானே அப்படின்னா, அங்கெல்லாம் இல்ல இங்கே இருக்கான்னு நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறான் எம்பெருமான். அதனாலே எனக்கே தன்னை தந்த கற்பகம், அதனால்தான் எம்பெருமானை ஆத்மதா அப்படின்னு வேதம் சொல்றது. ஆத்மதானம் பண்ணுபவன் என்பதாக வேதம் சொல்றது. எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம், எவன் கொடுத்துட்டான் எடுத்துட்டான் அப்படிங்கறது இல்ல, போக்கியமாக கொடுத்தான், எனக்கு அமிர்தமாக இருக்கா. ஆகாரம் போட்டார் ஒருத்தர், ரொம்ப பசியில இருந்தா, பசியில இருந்தா ஆகாரம் போட்டார், ஆகாரம் சாப்பிட்டான் வயிறு நிறைஞ்சதுன்னு மாத்திரம் இல்லாமல், இதை போல ஒரு ருச்சியான ஆகாரமே இதுவரைக்கும் இவன் சாப்பிட்டதே இல்லை, இன்மையிலையும் சாப்பிட போறது இல்ல, அத்தனை ருச்சியா ஒரு ஆகாரம் இருந்தா எப்படி இருக்கும். அதே மாதிரி எங்கேயோ சுத்தி தெரிஞ்ச நமக்கு எம்பெருமான் தன்னை விஷயமாக்கி குடிச்சோடு மாத்திரம் இல்லாமல் பரமபோக்கியனாகவும் எம்பெருமான் இருந்து இருக்கான். என் நமுதம் காணுமுகில் போலும் வேங்கன நல் வெற்பன், திருவேங்கனம் அப்படிங்கிற ஒரு நல்ல வெறுப்பு, ஒரு நல்ல மலை, அந்த மலையிலே எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படின்னா, காறுமுகில் போலும் அப்படின்னா கருத்த மேகம் போல, இது பொதுவாக கருத்த மேகம் போல அழகாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமையை நீ சொல்றதாக நம்ம நினைப்போம். ஆனால் பிள்ளான் சொல்லும் போது அழகாக சொல்ற, நேரத்திசைய சௌந்தரிய பரிபூர்ணமான திருமலையோடுள்ள சம்பந்தத்தாலே, திருமலைக்கு இது விசேஷமா சொல்ற, திருமலை அத்தனை அழகா இருக்கான், காறுமுகில் போல இருக்கக்கூடியது திருமலை அப்படிங்கிற, காமுகில் போலும் என்கிறதை வேங்கடத்துக்கு விசேஷமாக்கி தாற்பயம் அருளை செய்கிறார் அப்படின்னு சாஸ்திரம் வியாக்கியானம். இங்கே ரொம்ப அழகான இடம் திருமலை, அந்த திருமலையிலே இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னா, அது எதுக்கு இங்க சொல்லுவானே, எம்பெருமான் பரம போக்கியனாகவும் பரம ஔதாரியனாகவும் இருக்கான் அப்படின்னு சொன்னா போறாதா, திருமலையில் இருக்கக்கூடியவன் அப்படிங்கறத எதுக்காக சொல்லணும் அப்படின்னா, அந்த திருமலையோடு உள்ள சம்பந்தத்தாலே இந்த ஔதாரியத்தை உடையவனாய், திருமலையில இருக்கிறபடினாலதான் இவனுக்கு இந்த ஒரு ஔதாரியமே வந்து. மற்ற இடத்தெல்லாம் காட்டிலும் இப்போ ஸ்ரீவைகுண்டத்துல பகவான் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு இத்தனை ஔதாரியம் தேவையில்லை, ஔதாரியம்னா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை. இது ஸ்ரீவைகுண்டத்துல போய் அங்க ஒருத்தர் போய் ஒருத்தருக்கு ஞானம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அங்க இருக்கிறவர்கள் எல்லாருமே சர்வஜர்களாக மகாஜானிகளாக இருப்பவர்கள், அங்க போய் ஒரு ஞானத்தை கொடுக்கணும்னு ஒரு சக்தியை கொடுக்கணும்னோ அதுதான் அவசியம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல கொடுக்கறதுதான் ரொம்ப முக்கியம். திருவேங்கட மலையில அதுக்காகவே வந்திருக்கான் எம்பெருமான், அதனால அந்த திருமலையோடு உள்ள சம்பந்தத்தாலே இந்த ஔதாரியம் அவனுக்கு வியக்தமாக தெரியுது. ஓ எம்பெருமான் தன்னை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கறதே மேல தெரியாது, இங்கதான் தெரியும். அது மாத்திரம் இல்லாம மலைக்கே அந்த சுபாவம் உண்டான், திருமலையே அதுவே வேங்கட மலை தானே, நம்மளுடைய பாவங்களை போக்கி அருளக்கூடிய மலை பெருமாள் இருக்கட்டும், மலையே விசேஷமான மலை. அதனாலதான் அந்த இடத்துல பெருமான் வந்து நின்ற உடனேயே அவனுக்கே ஒரு விசேஷம் கூறித்தான். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான இடத்திலே எம்பெருமான் இருக்கக்கூடியதுனால அதை அவசியம் சொல்ற, நேரத்திசை சௌந்தரிய பரிபூர்ணமால திருமலையோடு உள்ள சம்பந்தத்தாலே சத்தமான இந்த ஔதாரியத்தை உடையனாய் என்னமுதம் கார்புகள் போலும் வெங்கடனல் வெற்பன், வெங்கட வெறுப்பு அப்படின்னு சொன்னா போறோம், வெப்புனா மலையின் அர்த்தம், வெங்கட நல் வெறுப்பன் அப்படின்னு அழகா சொல்ற, நல்ல அப்படின்னு அர்த்தம். சாஸ்திர சுவாமியும் நீலமேக நிப ஸ்ரீ வெங்கடாட்சிய சோபனகிரிமான் அப்படிங்க, வெங்கடம் என்கிற சோபனமான ஒரு மலையை உடையவன், அழகான மலையை உடையவன், நல்ல மலையை உடையவன் அப்படின்னு, அந்த மலை நல்ல மலை அப்படின்னு என்ன கேட்டா, புராண பிரசித்தமா இருக்கக்கூடியது, வேத பிரசித்தமாக இருக்கக்கூடியது, ஆனா ரொம்ப நாளாக நம்ம சாஸ்திரங்களே பிரசித்தமான மலையா இருக்கக்கூடியது அது. சுபக சித்திரகூட்டோசோ கிரி ராஜோபமோ கிரிஹி அப்படின்னு சித்திரகூட்டத்தை பத்தி வால்மீகி சொல்லும் போது, இந்த சித்திரகூட்டமானது எத்தனை சிரேஷ்டமா இருக்கு, பகவான் வந்து இங்க இருக்காரு, பகவானுடைய திவ்யதேசம் ஆயிடுச்சேன், அப்ப இது திருமலைக்கு சமமாக ஆயிடுச்சு என்ற தாத்பரியத்திலே வால்மீகி பகவான் அருள் செய்தாராம், கிரி ராஜோபமோ கிரிஹி அப்படின்னு. திருமலை மாதிரி இந்த சித்திரகூட்டம் அத்தனை பிரசித்தமாக இருக்கேன், எம்பெருமான் ஸ்ரீராமன் அங்க போனப்புறம் சித்திரகூட அத்தனை பிரசித்தமாச்சான், எத்தனை பிரசித்தமாச்சானா, அது திருமலைக்கு சமம் ஆயிடுச்சு அப்படின்னா. அந்த மாதிரி ஆச்சரியமாக விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு அப்படின்னு தேவலோகத்தில் இருக்கிறவர்களும் கீழே இருக்கிறவர்களும் எல்லாரும் சேமிக்கக்கூடிய நல்ல வெறுப்பாக வேங்கன வெறுப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மலை, நமக்கு எம்பெருமானை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மலை. வேங்கடனல் வெற்பன் விசும்போர் பிரான் என்று தாமோதரனே, விசும்போர் அப்படின்னா திருநாட்டிலே உள்ளவர்கள், விசும்போனா ஆகாசம், ஆகாசம் அப்படின்னு வேதத்துல சொன்னா பரவதத்துக்கு பெயர், அந்த பரவதத்திலே இருக்கக்கூடிய நித்திய சூரியர்களுக்கு நாயகனாக இருக்கக்கூடியவன், எந்த எந்த தாமோதரன் எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு விசேஷூரி நாயகன் எனக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன் தாமோதரன். தாமோதரன் அடுத்த மாசத்திலே வரப்போறது அவருடைய திருநாமத்தை பற்றி விசேஷமாக அந்த தாமோதரன் ஏற்பரன், அவன் என்னே என்னிடம் தனியாக நோக்கமுடையவன், விசேஷ நோக்கமுடையவன், என்னை அல்லது அறியான், என்னை தவிர வேற எதுவும் தெரியாதவன். எப்படி ஆனா ஒரு அம்மா இருக்கான்னு சொல்லுவாங்க, அம்மாவுக்கு கை குழந்தை தவிர வேற எதுவுமே தெரியாது, மற்றெல்லாம் இதுக்கு அப்புறம்தான். தான் சாப்பிடறது உட்பட, இல்ல தன்னுடைய ஆசில தன்னுடைய கணவருக்கோ ஏதாவது செய்யணுமோ அதெல்லாம் உட்பட, கை குழந்தை இருந்தா கை குழந்தை மாத்திரம் தான் நோக்கு, அதுக்கப்புறம் தான் மற்றவர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இருக்க குழந்தை கவனிச்சுட்டு அப்புறம் வந்துடுறேன் அப்படின்னு. எங்க கடைக்கு போனோம்னா குழந்தைய பார்த்துன்னு அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அதே மாதிரி எம்பெருமான் வந்து ஏற்பரனாக இருக்கான், என்கிட்ட அத்தனை நோக்கோடு கூட என்னை அல்லது அறியான், என்னை தவிர அவனுக்கு வேற எதுவும் தெரியாது, அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னை விடுவானோ அவன் விடமாட்டான் அப்படின்னு இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார். அடுத்த பாசுரம் தாமோதர திருநாமத்தை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த பாசுரம். திருநாமங்கிற திருநாமத்திலே ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக ஊறியிருக்கிறார்கள். யசோதை பிராட்டினாலே கட்டுண்டு கண்ணன் இருந்த ஒரு அழகான நிலையை சொல்றது. இங்க கூட பிள்ளான் சொல்லும் போது தாமோதரனை ஆசிரித பரதந்திரனாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அடியார்களுக்கு நான் பரதந்திரனானவன், அவர்களுக்கு வசப்பட்டவன் அப்படிங்கறத கண்ணன் காமிச்ச இடம். வெண்ணெய் கழுவு கொண்டாங்கிற காரணத்தினாலே யசோதை பிராட்டி கண்ணனை வந்து ஒரு கயிற்றினாலே கட்டி போடும் போது அவன் எதற்கும் கட்டுப்படாத கண்ணன் அன்னைக்கு கட்டுப்பட்டான். இதே துரியோதன் கண்ணை நான் கட்டி போட்டுறேன், சிறையில போட்டுறேன் அப்படின்னு ஹஸ்தினாபுரத்துல சபையில கிருஷ்ணன் தூது போன போது இந்த தூதனை கட்டி போட்டுறேன்னு ஆரம்பிச்சான். அப்போ கண்ணன் வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்து துரியோதன் முன்னாடி நின்று யாரை யார் கட்டி போடுவது என்று காண்பித்தானா. ஒரு வியவஸ்தை இல்ல, இந்த ரூபத்தை கட்டி போட முடியுமா உன்னால, விஸ்வரூபத்தை கட்டி போட முடியுமா உன்னால, உலகம் முழுக்க வியாபித்து இருக்கக்கூடிய என்னுடைய ரூபத்தை நீ எந்த கயிறாலே கட்ட முடியும், எந்த இடத்திலே வைத்து கட்ட முடியும் அப்படின்னு கேட்பது போல ஒரு விஸ்வரூபத்தை எடுத்து காமித்தான் அப்படின்னு மகாபாரதத்தை பார்த்தோம். அப்படிப்பட்ட கட்டி போட முடியாத அளவு எம்பெருமானுக்கு ஒரு சாமர்த்தியமும் சுவாவமும் எல்லாம் இருக்கும்போது யசோதை பிராட்டி ஒரு கன்னி குறும் கயிற்றினால் அப்படிங்கிற கலியன் சின்ன ஒரு கயிறு ஒண்ணு, அந்த கயிறு கொண்டு வந்து கட்டி போட்டு உரலோட கட்டி போடும்போது அவளுக்கு கட்டுப்பட்டு எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கறது அவனுடைய ஒரு உயர்ந்த குணத்தை, தானே கட்டிப்பட்டு இருக்காங்க உயர்ந்த குணத்தை தெரிவிக்கிறது. அது என்ன கேட்டா ஆசிரித பரதந்திரன், பக்தர்களுக்கு மட்டும்தான் இது. யசோதை கட்டி போடும்போது கண்ணனே நினைச்சானா, கட்டி போட முடியலையா முதல்ல யசோதையாடியும், அப்ப கண்ணன் நினைச்சானா நாம என்ன இப்போ நாம என்ன இப்போ துரியோதன் முன்னாடி நிக்கிறோமா, ராவணன் முன்னாடி நிக்கிறோமா, இல்லையே யசோதி முன்னாடி தானே நிக்கிறோம், யசோதிக்கு கட்டுப்பட்டு இருப்பதுதான் நமக்கு என்னைக்குமே அழகு அப்படிங்கறத கண்ணன் தெரிஞ்சிருந்தானா. அதனால நான் கட்டுப்பட்டு யசோதிக்கு அம்மா அம்மா நீங்க தானா, அந்த அளவு ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் ஆனா அவருடைய பெருமையை இங்க சொல்றதுதான் வந்திருக்காரு. இப்படிப்பட்ட எம்பெருமான், எப்படிப்பட்ட எம்பெருமான் கட்டுப்பட்டான் அப்படிங்கறத முதல்ல சொல்லணும். ஏன்னா அவர் சொல்ற உபநிஷதர்த்தம் உலூகலே நிபத்தம் அப்படிங்கிற நாராயணியத்துல உபநிஷத்தினுடைய அர்த்தத்தை கட்டி போட்டால் உரல்ல அப்படிங்கிற, உரலை கட்டி போட்ட அப்புறம் எதை கட்டி போட்டால் அப்படின்னா உபநிஷத்தினுடைய அர்த்தத்தை கட்டி போட்டால் அப்படிங்கிறார். அப்படி கட்டி போடுறதுக்காக யசோதை அப்படி துரத்தின்னு ஓடினாலாம், அப்போ நாராயணத்துல சொல்ற எதை துரத்தின்னு ஓடனா வேதத்தினுடைய அர்த்தத்தை துரத்தின்னு ஓடுறார் அப்படிங்கிறார். அப்படி எல்லாருக்காற்றும் உயர்ந்தவன், சர்வஸ்மாத்மன், வேதங்களுக்கெல்லாம் தாத்பரிய பூமியா இருக்கக்கூடியவன் அவனை போய் கட்டி போட்டான்னு சொல்லும் போதுதான் அதுக்கு பெருமை. குழந்தை கட்டி போடுறது ஒண்ணும் இல்ல, ஆனா தெய்வத்தை கட்டி போட்டிருக்க, குழந்தையா வந்திருக்க தெய்வத்தை கட்டி போட்டிருக்க. அப்ப எப்படிப்பட்டவன்னா பிரம்மா சிவன் முதலான தேவர்கள்லாம் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றாளாம் எப்பவுமே. அந்த ஸ்தோத்திரம் பண்ற எம்பெருமானை கட்டி போட்டிருக்கான். இப்போ அப்படி என்னதான் ஸ்தோத்திரம் பண்றான் அப்படின்னு பாக்கணும். ஆமோ தரமறிய ஒரு அவள என்ன சொல்றாளா, எம்பெருமானை போய் நாங்கள் தெரிந்து கொள்ள முடியுமா அவனுடைய நிலைமையை அப்படிங்கிறான். பாசுரத்தினுடைய தாத்பரியம் மொத்தமாக எம்பெருமானுடைய சரீரமாக இருக்கக்கூடிய பிரம்மதேவர்களும் சிவபிரான்களுமாக எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணும் போது எம்பெருமானை தொழுது நிற்கும் போது அவன் ஜெகதேக காரன், அவன் சர்வ ஜெகத்தையும் ரட்சிப்பவன், அவன் உலகையெல்லாம் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டு காப்பாற்றுபவன். இப்படிப்பட்ட இவனுடைய ஒரு நிலை, உயர்ந்த நிலையை நாம் முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியுமோ என்று நினைத்து அவர்கள் அதை சொல்லிக்கொண்டே எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கின்றனர். அப்படிப்பட்ட சிவர்களுக்கும் பிரம்மாக்களுக்கும் அறிய முடியுமோ எம்பெருமானுடைய பெருமையை, என் ஆழி வந்தனை அவனுடைய நிலையை அவர்களாலே அறிய முடியுமா அப்படிங்கிறார். அவளே அப்படி சொல்லிட்டு தான் சேவிக்கின்ற இருக்காள். என்னன்னா தனி முதல்வனை ஞானம் உண்டவனை, தனி முதல்வனா தனி ஒரு காரணம் தப்பான், உலகத்துக்கெல்லாம் தனி காரணமாக இருக்கக்கூடியவன், வேற யாரும் இல்லாமல் எம்பெருமான் மட்டுமே சையேகா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒருத்தன் மட்டுமே தான் இருந்தான், அவன் தான் காரணமாக இருக்கான் அப்படின்னு உலகத்துக்கெல்லாம் ஏக காரணமாக இருக்கக்கூடியவன். ஞானம் உண்டவன் அப்படின்னா அப்படி தனி காரணமாக இருக்கும்போது அந்த உலகத்தை மொத்தத்தை கைவிட்டுட்டானா அப்படின்னா கைவிடல, அதை தன் திருவயிற்றிலே வைத்து காப்பாத்தி கொண்டிருந்தான். மொத்த உலகத்தையும் சேதனா சேதனங்கள் எல்லாவற்றையும் தன் திருவயிற்றிலே வைத்து காப்பாத்தி கொஞ்ச காலம் ஆன உடனேயே மறுபடியும் அவற்றை உமிழ்ந்து ஒரு சிருஷ்டியை பண்ணக்கூடியவன் எம்பெருமான். மகன் சர்வ ஜெகத்துக்கும் காரணமாக சர்வ ஜெகத்துக்கும் ரட்சகனாக இருக்கிறவன். ரட்சணங்கிறது ரெண்டு விதம், பிரளய காலத்திலே எம்பெருமான் பண்றதும் ஒரு ரட்சணம், சிருஷ்டி காலத்திலே எம்பெருமான் பண்றதும் ஒரு ரட்சணம், மோட்சம் கொடுக்கறதும் ஒரு ரட்சணம் தான். பிரளய காலத்திலேயே தன்னுடைய வயிற்றுக்குள்ளே பத்திரமாக வைத்து சேதனா சேதன வஸ்துக்களை காப்பாற்றி தந்தா, சிருஷ்டி காலத்திலே அவற்றை எல்லாம் வெளியிட்டு அதுக்கான போக்கிய வஸ்துக்களை எல்லாம் கொடுத்து அனுபவித்து இருக்கும்படி பண்ணி காப்பாற்றி தானா, அப்புறம் மோட்சத்துல தன் திருவடியை கொடுத்து காப்பாற்றான். இப்படி மூணு விதமான ரட்சணத்தை அழகா பண்றதுக்கு எம்பெருமானால் தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அப்படி சர்வ ஜெகத் ரட்சகனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறது தான் இந்த தனி முதல்வனை ஞானம் உண்டவனை அப்படிங்கறது சொல்ற. தாமோதரனை தனி முதல்வனை ஞானம் உண்டவனை ஆமோ தரமறிய ஒருவருக்கு, அப்படிப்பட்ட அவனை ஒருவருக்கும் தரமறிய ஆமோ, ஒருத்தராவது அவனை தெரிஞ்சுக்க முடியுமோ பூர்த்தியாக என்றே இப்படியே சொல்லிட்டு தொழுமவர்கள் செவிப்பவர்கள் யாருன்னு கேட்டா சிவர்களும் பிரம்மாக்களும். சிவன் பிரம்மா முதலானவர்களா ஸ்தோத்திரம் பண்ணும்போது இதுதான் ஸ்தோத்திரம் பண்றாங்களா, வேற எதையும் அவன் ஸ்தோத்திரம் பண்றதில்ல. உமை பத்தி நாங்க பூர்த்தியா ஸ்தோத்திரம் பண்ண முடியாதே அப்படின்னு தான் ஸ்தோத்திரம் பண்றான். எங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியாத அளவு உயர்ந்தவனே தான் சொல்லி ஸ்தோத்திரம் பண்றான். ஏதோ தான் தான் பிரம்மா தான் சர்வஜ்ஞன் பெயர், சிவனுக்கு தான் சர்வஜ்ஞன் பெயர். பிரம்மாவை சொல்லும் போது திசைமுகன் சொல்ற இங்க பாசுரத்துல, திசைமுகன் நாலு தலையினாலே நாலு வேதத்தை சொல்றார். அத வேத மந்திரத்தை சொல்லி நம்ம தான் கம்பீரமா வேதம் மொத்தத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்னு நிம்மதியா இருக்கலாமோ இல்லையோ, ஆனா வேதத்தை சொல்லிட்டும் அவருக்கு திருப்தி இல்லை. ஏன்னா எம்பெருமானுடைய பெருமையில நம்ம ஒண்ணும் ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு அவர் நினைப்பார். நாகம் நாபிஜமத் சுதோனச சுதாக சர்வே நச்சாமி சதா. திருவனந்தபுரத்திலே எம்பெருமான் பத்மநாபன் இருக்கிறது இதுக்கு ஒரு சாட்சி. அங்க பத்மநாபன் எழுதியிருக்கும் போது பத்மநாபனுடைய பின்னாடி கோயில்ல பல தேவர்கள் இருக்கா, பிரம்மாதி தேவர்கள்லாம் மற்றவர் இருக்காளாம், எல்லாரும் பத்மநாபனை ஸ்தோத்திரம் பண்ணின்றா. என்ன ஸ்தோத்திரம் பண்றானா, இதான் ஸ்தோத்திரம் பண்றா, இந்த பாசத்தில் இருக்கிற விஷயத்தான் ஸ்தோத்திரம் பண்றான்னு சுவாமி தேசியம் சாதிக்கிற. நாகம் எல்லாரையும் தெரிஞ்சுக்க முடியல, பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றது. நான் பிதமத் சுதக, என் பையனான சிவனும் உன்னை தெரிஞ்சுக்கலங்கிற. நச்சசூதா சர்வே, இங்க பக்கத்துல இந்திராதி தேவர்கள்லாம் இருக்காலே இவர்களும் உன்னை பூர்த்தியாக தெரிந்து கொள்ளவில்லை. நச்சாமி சதா ஜாலாரோபித சேதசோ முனிகணாஹ ஜானந்தி விஷ்ணோ பதம். இல்ல பக்கத்துல ரிஷிகள்லாம் நிறைய பேர் இருக்கா, திருவனந்தபுரத்துல சப்த ரிஷிகள்லாம் இருக்கா, ஆனா இவர்கள் யாருமே உன்னை பூர்த்தியாக தெரிஞ்சுக்கல. இப்படிதான் பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ற, இத கேட்டுதான் பெருமாள் படுத்துட்டு இருக்க. அப்படி பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றதானது அந்த பத்மநாப பெருமாளுக்கு எப்படி இருக்குது இல்லையோ, ஒரு தம்பதிகள் ரெண்டு பேர் அவருக்கு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைய அழகான ஒரு தூளியில வச்சு குழந்தைய ஆட்டுவா, அது குழந்தை தூளியில சாப்பிட்டு அப்படி படுத்துக்கும் போது ஆட்டும் போது அந்த அம்மா அப்பாவுடைய முகத்தை பார்த்துட்டு சிரிக்குவான். அது சிரிச்சு கு கு குன்னு பேச ஆரம்பிக்கும். இன்னும் பேசி வராரு, அப்பதான் மெதுவா பேச ஆரம்பிக்கும். உடனே எத்தனை சந்தோஷத்தோடு கூட குழந்தை உக்கும் கொட்டுறான், அவன் பேச ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லுவாள் இல்லையோ. அதே மாதிரிதான் நாபி கமலம்ங்கிற ஒரு தொட்டில் ஒண்ணு, தூளி ஒண்ணு போட்டிருக்கா யாருக்கு, பிரம்மாவுக்கு. பெருமாளும் தாயாருமாக, பத்மநாபனும் ஹரிலட்சுமி தேவியுமாக, பிராட்டியுமாக அங்க நாபியில வந்து பிரம்மாவை சிட்டிச்சு அவருக்கு ஒரு தொட்டில் போடுற மாதிரி அதுல இருக்கிறவர். அவர் பக்கத்தில் பல தேவர்கள்லாம் மற்றவரை சிருஷ்டிக்கு அப்புறம் அவர் ஸ்தோத்திரம் பண்ற அவர். அப்போ அவர் ஸ்தோத்திரம் பண்றது குழந்தை முதல்ல அப்ப தம்பாயால இருக்கும்னு சொல்ற மாதிரி இருக்காம் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும். அவர் என்ன சுத்தம் பண்றாருன்னா இதுதான் சுத்தம் பண்ற, கால பூர்த்தியாக தெரிஞ்சுக்க முடியலையே அப்படிங்கிற. இதுவும் பெருமாளுக்கு குழந்தை பேசுற மழை பேச்சு தான் இது, மழை பேச்சு இல்ல, அதாவது லுக்கம் கொட்டுறதுதான் சேர்த்து பெருமாளுக்கு. அப்படி அவர்கள் பெருமாண்டி சத்தத்தை கேட்டு தான் எல்லாம் தெரிஞ்சுட்டோன்னு தெரியல, நகரம் எதுவும் தெரிஞ்சுக்கலாம் பேசுறாள்னா அப்போ எம்பெருமாண்டிய பெருமை எந்த அளவு இருக்கணும். ஏன்னா தனி முதல்வனை ஞானம் உண்டவனை தாமோதரமரிய ஒருவருக்கு இன்னும் ஒண்ணு பாக்கணும். பிரம்மா அப்படிங்கிறவர் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறவர், சிவன் அப்படிங்கிறவர் எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்றவர். இப்ப இந்த ரெண்டு பதம் இருக்கு, ஒன்னு தனி முதல்வனை, இன்னொன்னு ஞானம் உண்டவனை. தனி முதல்வனைனா தனி ஒரு காரணமாக இருந்தவன். பிரம்மா சொல்றாதான் நான் தான் சிருஷ்டிக்கிறவன், நான் தான் காரணங்கிறான். ஆனா இதெல்லாம் கிடையாது, தனி காரணமாக இருந்தவன் எம்பெருமான் தான். நான் ஏதோ வெஷ்டி சிருஷ்டியில மேல சில விஷயங்களை, அதாவது எம்பெருமான் என்ன பண்றான்னு கேட்டான்னா முதல்ல வந்து சமஷ்டி சிருஷ்டின்னு ஒண்ணு பண்றான். பச்ச பூதங்கள் வரை எல்லாத்தையும் படைச்சு அந்த பூதங்களை எல்லாம் சேர்த்து வச்சு அது வந்து பிரம்மாண்டங்களை எல்லாம் உண்டாக்கி அந்த பிரம்மாண்டங்கள்ல பிரம்மாவை உட்காந்து வைக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பிரம்மா கிட்ட சொல்ற, பிரம்மாவுக்குன்னு ஒரு லோகத்தை கொடுத்து பிரம்மாவை அதில் உட்காந்து வச்சு நீ மேல தொடர்ந்து சிருஷ்டி பண்ணு அப்படின்னு பிரம்மா கிட்ட சொல்ற. பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே பிரம்மா சிருஷ்டி பண்ற, இப்படிதானே இருக்கு. அப்போ எம்பெருமான் ஒரு லோக பிரம்ம எம்பெருமான் முதல்ல பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி அவனுக்கு ஒரு லோகத்தை கொடுத்து அதுலேருந்து இவன் இடத்துல சிருஷ்டி இருக்கட்டும். தனி முதல்வனா இருந்தவன் யாருன்னா எம்பெருமான் தான். ஏன்னா இவருக்கும் முன்னாடி வந்தவன் பிரம்மாவுக்கு எல்லாத்தையும் கொடுக்கப்பறந்தான் அவருக்கு சிருஷ்டி. ஸ்ரீபாஷத்துல எம்பெருமானார் சாதிக்கிற பிரம்மா வரது இருக்கட்டும், முதல்ல பிரம்மாண்டம் வந்துருது, அப்பந்தான் பிரம்மா வந்தான். முதல்ல ஒரு அண்டத்தை சிருஷ்டிச்சுட்டார் பெருமாள். அண்டம்னா பல லோகங்கள் சேர்ந்ததுக்கு ஒரு அண்டம்னு பேர். இப்ப முதல்ல ஒரு அண்டத்தை, இந்த மாதிரி பல அண்டங்கள் இருக்கு, முதல்ல அண்டத்தை சிருஷ்டிச்ச அப்புறம் அதுல பிரம்மாவை சிருஷ்டிச்ச, அப்படிதானே இருக்கு. அதனால தனி முதல்வனா இருக்கக்கூடியவன் யாருன்னா எம்பெருமான் தான். அது மாதிரி சிவபெருமான், சிவபெருமானை சிருஷ்டிச்சப்புறம் அவருக்கு ருத்ரன் பெயர். அவர் சிருஷ்டிச்சப்புறம் அவரை சம்ஹாரம் பண்ண சொன்னான், நீ லோகத்தை எல்லாம் சம்ஹாரம் பண்ணும் அப்படின்னா அவரும் வந்து சம்ஹார மூர்த்தியாக இருந்து சம்ஹாரம் பண்ணின்றார். ஆனா ஞானம் உண்டவனை உலகம் போக்க தன் வாயில முழுங்கினவன் அப்படிங்கறது யாருன்னா அது வரல, அது எம்பெருமான் தான். மகாப்பிரளய சமயத்துல பிரம்மாவும் சிவனும் உட்பட எல்லாரும் போகும்போது மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்றவர் எம்பெருமான். சிவன் சம்ஹாரம் பண்ற மாதிரி எம்பெருமான் சம்ஹாரம் பண்றதில்ல. சிவனை பொறுத்த வரைக்கும் சம்ஹாரம் பண்றதா கொண்டு கதை முடிஞ்சு போச்சு. ஆனா எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் சம்ஹாரம் பண்ணா தன்னுடைய வயிற்றுக்குள்ளே திருவயிற்றுக்குள்ளே வைத்து காப்பாத்தி மறுபடியும் திருப்பி வெளியிலே விடுதல், அதான் அவருக்கு. திருப்பி வெளியில விடணுங்கிறதுக்காக பத்ரம் உள்ளுக்குள்ள வச்சு காப்பாத்து, நாசமா போ அப்படிங்கறது கிடையாது, நன்னா இரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்ற மாதிரியாக இங்க ஞானம் உண்டவனாக எம்பெருமானுடைய சம்ஹாரம். ஞானத்தை ஒழிப்போனாகவோ ஞானத்தை அழிப்போனாகவோ இல்ல, ஞானத்தை உண்டவனாக இருக்கான்ங்கிறதால தான் அதை வச்சுட்டுதான் பிள்ளான் இங்கே சாதிக்கும் போது சர்வ ஜெகத்ரக்ஷகனாக இருந்து எம்பெருமான் அப்படிங்கிற. அதனால இந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மாவோ இல்ல சம்ஹாரம் பண்ணக்கூடிய சிவனோ அவர்கள் சோதம் பண்றது என்னன்னு நாங்க பண்ற சிருஷ்டி இல்ல, நீதான் தனி முதல்வன், நாங்க பண்ற சம்ஹாரம் இல்ல, நீதான் உண்மையில ஞானம் உண்டவன், மொத்தத்தையும் உன்னுடைய ஒரு வாய் வழியாக உன்னுடைய தொண்டை வழியாக அவரு சின்ன தொண்டைக்குள்ள மொத்தமும் நெருக்கி போச்சுன்னு சொன்னார்கள் யுகலியன். அதனால தொண்டை வழியாக மொத்தத்தையும் உன்னுடைய திருவயிற்றுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அமுக்கி வைத்து ரட்சிக்கக்கூடியவன் அப்படின்னு அவர்கள் இது தெரிஞ்சிருந்தாலாம். அப்புறம் இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய வைபவத்தை நாம தெரிஞ்சுக்க முடியுமோ, நாம எல்லாம் பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அவெல்லாம் நினைச்சு பாக்குறாளாம் பிரம்மாவும் சிவனும். ஏதோ சிருஷ்டிக்கிறேனோ சம்ஹாரம் பண்றேன்னு பெயர் தான் வச்சுட்டு இருக்கோம், இதை விட இது பார்க்கும் போக நம்மளுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு இதை உணர்ந்துட்டு அவர்கள் தொதுமவர்கள், அவர்கள் எம்பெருமானை சேவிக்கிறாங்க. எங்க எம்பெருமான் தான் கை கூப்புகிறார்கள். இதுல யார் அப்படின்னா தாமோதரன் உருவாகிய சிவர்க்கும் திசைமுகர்க்கும், திசைப்பவர்கள் சிவரும் திசைமுகரும். மிக முக்கியமான விஷயம், சிவனுக்கும் திசைமுகனுக்கும் சொல்லாம சிவர்க்கும் திசைமுகர்க்கும், சிவன்கள் பிரம்மாக்கள் அப்படிங்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு சிவன் ஒரு பிரம்மா கிடையாது எப்பவுமே. இது நம்ம இருக்கக்கூடிய லோகம் இருக்கோ, இது பூலோகம் பெயர். இதே மாதிரி 14 பூலோகங்கள் இருக்கு, 14 லோகங்கள் இருக்கு. பூலோகம், போர்லோகம், சுவர்லோகம், மேல்லோகம், கீழ்லோகம் எல்லாம் சேர்த்து 14 லோகம் இருக்கு. இந்த 14 லோகத்திலையும் சூரியர்கள், சந்திரர்கள், நட்சத்திரங்கள் ஒண்ணு ஒண்ணு அது எதுக்கு தனித்தனியா இருக்கு. இது மொத்தமும் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு அண்டம்னு பெயர், இங்கிலீஷ்ல யூனிவர்ஸ். இந்த மாதிரி பல அண்டங்கள் இருக்கு, இதுல ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா இருக்க மாதிரி பல அண்டங்கள் இருக்கு, பல பிரம்மாக்கள் இருக்கா, பல சிவன்கள் இருக்க, எல்லாருக்கும் சேர்த்து வச்சு ஈஸ்வரன் நிம்பிடுவான், அவன் ஒருத்தன் தான் அப்படின்னு. ஆனால ஒரு பிரம்மா வந்து சோத்திரம் பண்றாங்கிறது கிடையாது, பல பிரம்மாக்கள் சோத்திரம் பண்றான், பல சிவர்கள் சோத்திரம் பண்றான், இந்த மாதிரியாக சோத்திரம் பண்றான். தாமோதரனுரு ஆகிய சிவர்க்கும் திசைமுகருக்கும், அதனால சிவர் திசைமுகர், திசைமுகர்னு பிரம்மாவுக்கு திசைனா திக்கு, 4 திக்கு 4 முகம் இருக்கும் அவருக்கு, அதனால திசைமுகன்னு பேர். 4 பக்கத்திலேயே 4 முகம் இருக்கிற அப்படின்னால தாமோதரன் உருவாகிய அப்படின்னு சொல்ற, தாமோதரனுடைய சரீரமாகிய பிரம்மாக்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது எம்பெருமானுக்கு சரீரமாக இருந்தபடினால்தான் அவா எல்லாத்தையும் பண்ண முடியுது. பிரம்மா சிருஷ்டி பண்றதும் சிவன் சம்ஹாரம் பண்றதும் பெருமானுடைய நியமனம் மாத்திரம் இல்ல, பெருமானுடைய சரீரமாக அவர்கள் இருக்கார். பிரம்மா சிருஷ்டி பண்ணணும், எப்படி சிருஷ்டி பண்றது என்ன, நீ பண்ண ஆரம்பியும் நானே பண்ணி வைக்கிறேன்னு பிரம்மாவுக்குள்ள அந்தரியாமையா பகவான் வந்து பண்ணி வைக்கிற, சிவனுக்குள்ள அந்தரியாமையாக பகவானே இருந்து சம்ஹாரம் பண்ணி வைக்கிற. அதனால்தான் இவர் சிருஷ்டி பண்றார், அவர் சம்ஹாரம் பண்றார், நடுவில் விஷ்ணு ரக்ஷணம் பண்றார் அப்படின்னு நினைக்க கூடாது. எல்லாமே பகவான் தான் பண்றார், பண்ணும்போது அவர் மூலமாக பண்றார், அதான் விஷயம். அவர் உடம்புக்குள்ள இருந்து பண்ணி வைக்கிறார் பெருமாள். அதனால தாமோதரன் உருவாகிய சிவர்க்கும், தாமோதரனுடைய ரூபமாக, தாமோதரனுடைய சரீரமாக இருக்கக்கூடிய சிவர்க்கும். அத பிள்ளான்னு சொல்லும் போது பரம புருஷ சேஷதீக சுவாவரான சிவர்க்கும் அப்படிங்கிற என்ன விஷயம் கேட்டா, தாமோதரனுடைய சரீரம் சிவன்கவர், சரீரம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அதேயத்த விதேயத்துவம் சேஷத்துவம், மூணு லட்சணம் சொல்றா சரீரத்துக்கு. பரமபுருஷனாலே தரிக்கப்படுபவர்கள், பரமபுருஷனாலே ஆளப்படுபவர்கள், பரமபுருஷனுக்கு சேஷனாக இருப்பவர்கள். இதுல அந்த மூணாவது அர்த்தத்தை இங்க மூணு அர்த்தத்தினாலே சரீரம் சொல்றது. அதனால இங்க அந்த மூணாவது அர்த்தத்தை அழகா பிள்ளை திருவுள்ளம் பத்திருக்க, பரமபுருஷ சேஷர்களாக இருக்காளாம் அவளாம் பிரம்மாவும் திசையும். ஏன்னா பரமபுருஷ தாசர்களாக இருக்கா, அந்த தாசத்வத்தை உகந்துதானே ஸ்தோத்திரம் பண்றாள். இங்க ஸ்தோத்திரம் பண்றார்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த சரீரத்துக்குன்னா மூணு சொல்லுகிற இல்லையோ, ஆதேயத்துவம் விதேயத்துவம் சேஷத்துவம் மூணு சொல்லுகிற இல்லையோ. அதாவது ஒரு சரீரம் அப்படின்னா எப்படி இருக்கும் கேட்டா, ஆத்மாவினாலே தரிக்கப்படுவது, ஆத்மா இருந்தால்தான் அந்த சரீரம் இருக்கும், கேட்டா சரீரம் போயிடும். ரெண்டாவது ஆத்மாவினாலே ஆளப்படுவது, ஆத்மாதான் அந்த சரீரத்தை நல்லா ஆள் நின்று போவா நெல் எல்லாம் பண்ணிட்டு. மூன்றாவது ஆத்மாவுக்கு சேஷமாக இருக்கு, சேஷமாக இருக்குதுன்னு என்ன கேட்டா, சரீரத்துல எது நடந்தாலும் அது ஆத்மாவுக்கு தான். நம்ம சாப்பிடறோம்னு வச்சுக்கோங்க, சுகம் யாருக்குன்னா ஆத்மாவுக்கு, எதுவானாலும் ஆத்மாவுக்காக தான் சரீரம், சுகமோ துக்கமோ ஞானமோ அதெல்லாம் ஆத்மாவுக்கு வரணுங்கிறதுக்கு தான் இந்த சரீரமே இருக்கு. அதனால நமக்கு தான் தெரியும் ஆத்மாவுக்காக தான் சரீரத்தோட சரீரத்துக்காக நாம இல்லை, நமக்காக தான் சரீரத்தை நம்ம இஷ்டப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்படி ஆதேயத்துவம் விதேயத்துவம் சேஷத்துவம் ஒன்று இருந்தா கூட இந்த இடத்துல சேஷத்துவம் வச்சுக்கணும் அப்படிங்கிற பிள்ளான் திருவுள்ளம். எதனால அப்படின்னு கேட்டானா, அதெல்லாம் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றாள் இல்லையோ, அப்போ சேஷதைக்கு போதும், எம்பெருமான சேஷங்கிறத புரிஞ்சுட்டு தானே ஸ்தோத்திரம் பண்றான், அதனால அந்த தாற்பயத்தை வச்சுக்கலாம் அப்படின்னா, பரமபுருஷ சேஷதைக சுபாவரான சிவர்க்கும் திசைமுகர்க்கும் அப்படிங்கிறார். அப்படி தாமோதரன் உருவாகிய சிவர்க்கும் திசைமுகர்க்கும், ஆமோ தரமரிய அம்மானே என்னாய் வண்ணனே, அப்படிப்பட்ட அவர்களாலே கூட ஆமோ தரமரிய இவனுடைய தரத்தை அறிந்து கொள்ள முடியுமோ, எம்பெருமானுடைய நிலையை அவர்களாலே பூர்த்தியாக தெரிந்து கொள்ள முடியுமோ அப்படின்னு அர்த்தம். எம்மானை என் சுவாமியை, என் ஆழிவண்ணனையே என்னுடைய ஆழிவண்ணனை, சமுத்திர வர்ணனை, சமுத்திரம் போலே அழகாக இருப்பவனை நரமறியவாமோ அவர்களை நிலையடைய முடியுமோ, இம்பருவாண்டிய நிலையை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியுமோ அப்படின்னு. இதனால என்ன தெரியுதுங்கிறதா, ஆழிவண்ணனை அப்படின்னு சொல்லிச்சா அபரிச்சேத்திய மகத்துவத்தை சொல்லி அப்படிங்கிற பிரம்மாவனாலும் தெரிந்து கொள்ள முடியாதவன் அப்படின்னு அளவில்லாத ஒரு பெருமை இருக்குங்கிறத காமிக்கிறதுக்குதான் ஆழிவண்ணன் வந்திருக்கு. இங்க ஆழினா சமுத்திரம் நடத்தம், சமுத்திரம் போல இம்பருவா கடல் வண்ணர் அப்படின்னு தமிழ்ல சொல்றது அழகா, அழுவா கடல் வண்ணன் அழகா சொல்ற. கடலை போலே சுபாவம் உடையவர் அப்படின்னு அர்த்தம், கடலை போலே கம்பீரமானவர் அழகுடையவர்னு ஒரு அர்த்தம், சுபாவம் அப்படிங்கறதும் ஒரு அர்த்தம். சுபாவம்னா கடலை எப்படி பூர்ணமாக தெரிந்து கொள்ள முடியாதோ அப்படி எம்பெருமாண்டி இந்த நிலையையும் பூர்ணமாக தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு அர்த்தம். ஆமோ தரவரியாமானை என்னாழி வண்ணனையே அப்படிங்கிறார். பிரம்மாதி தேவர்களுக்கும் தெரிந்து கொள்ள முடியாதவன் அப்படின்னு பிரம்மா சிவன் முதலானவர்கள்லாம் கூட தொழுதி நிற்கும் போது எங்களாலே உங்களுடைய நிலையை பூர்ணியாக தெரிந்து கொள்ள முடியலையே என்று சொல்லிதான் அவர்கள் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகா வைபவத்தை உடையவன், அளவிட முடியாத ஒரு வைபவத்தை உடையவன் அப்படின்னா இந்த பாசுரத்தை எதுக்காக சொன்னார், அவனுடைய அந்த பெருமையை எதுக்காக சொன்னார் அப்படின்னா அப்படிப்பட்ட எம்பெருமான் தாமோதரனா இருக்கார், ஆசிரியர் பரதந்திரனாக யசோதைக்கு கட்டுப்பட்டு இருக்கார். அதை எதுக்காக சொல்றாரு இங்க அப்படின்னா, அபரிச்சேத்திய மகத்துவத்தை சொல்லி ஏவம் பூதனான வன்கிடி எப்பரனா இருக்கிறவன் என்கிறார். அது அழகான விஷயம். இப்படிப்பட்ட பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் கூட அறிய முடியாத அளவு பெரிய வைபவத்தை உடைய பெருமான் எற்பரன் என்னிடம் தாத்பரியத்தை உடையவனாக இருக்கான், எனக்காகவே இருக்கான், எனக்காகவே அவன் வேற எதுவும் தெரிஞ்சுக்காமல் முதலே சொன்ன மாதிரி ஒரு குழந்தைகிட்ட அம்மா இருக்கா மாதிரி என்கிட்ட அத்தனை வாத்சல்யத்தை காமிச்சிட்டு மற்றதெல்லாம் இரண்டாம் பட்சத்துக்கு தள்ளிட்டு இருக்கான். இப்ப பிரம்மாதி தேவர்களே, பிரம்மா சிவன் முதலான தேவர்களே இரண்டாம் பட்சமாக்கி எற்பரனாக என்னிடம் நோக்கமுடையவனாக அவன் இருக்கான் அப்படின்னு அவனுடைய பெருமையை சொல்றது. போன பாசத்தை இங்க சேர்த்துக்கணும், எற்பரன் அப்படிங்கறது இங்கேயும் சேர்த்து வச்சுன்னு பிள்ளாங்கம்பா ஆசிரியமா அர்த்தம் சாதிக்கிறான். இப்படிப்பட்டவன் எற்பரனாக இருக்கானே, அவ என்னிடம் நோக்கமுடையவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது சுஜனஹிதம் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ எம்பெருமான் எப்படி தன்னை சேர்ந்தவர்களை சேர்ந்தவர்களுக்கல் அவர்களுக்கும் இடத்தை செய்வான் அப்படிங்கிற சொல்லுவோம். முதல்ல இவர்கிட்ட இத்தனை இடத்தை செய்வான் அப்படிங்கிறத சொல்றவர்கள் இல்லையா முதல்ல. அதனால் இப்படிப்பட்டவன் மகா வைபவத்தை உடையவன் ஏற்பரனாக இருக்கிறான். அதுக்கு காரணமும் அவன் தாமோதரன், அவனுக்கு அது சுவாவம், ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுங்கிறது அவனுடைய சுவாவம். எப்பரன் என்னையான் தாமோதரனை தனி முதல்வனை ஞானம் உண்டவனை தாமோதரவரிய ஒருவர்க்கு என்றே தொழுமவர்கள் தாமோதரன் உருவாகிய சிவர்க்கும் திசைமுகர்க்கும் ஆமோ தரமறிய அம்மானை என்னாடி வண்ணனையே. இந்த பாட்டுக்கு அண்மையின் சொல்லி அர்த்தம் சொல்றது கொஞ்சம் கஷ்டம் உண்டு, அழகாக வியாக்கியானங்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கா. தாமோதரன் தனி முதல்வனை ஞானம் உண்டவனை ஆமோ தரமறிய ஒருவர்க்கு அவனுடைய தரத்தை ஒருவராலே தெரிந்து கொள்ள முடியுமோ என்று தொழுமவர்கள் அப்படின்னு சேவிக்கிறவர்கள், சேவிக்கிறவர்கள் சிவரும் திசைமுகரும். அவர்கள் எப்படி இருக்கானா, தாமோதரன் உருவாகிய பகவானுக்கு சரீரமான பகவானுடைய ஸ்டேஷனாக இருந்திருக்கார். அப்படிப்பட்ட சிவருக்கும் திசைமுகருக்கும் ஆமோதரவரிய அவர்களாலே கூட எம்பெருமானை தெரிந்து கொள்ள முடியுமா. துரவிவ சங்கராத்தேகி அபி துரவசித்தவம் அச்சுதம் நமாமி அப்படின்னு பாகவதத்துல வரும். இவர்கள்லாம் எல்லாம் இருந்தா கூட துரவசித்தவம் அவர்கள்லாம் இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணி முடியலையா, இன்னும் ஸ்தோத்திரம் தமகம் அஜ சக்கர சங்கராத்தேகின்னு வரும். அதுல அது என்ன பிரம்மா, சக்கரனா இந்திரன், சங்கரனா சிவன். அவளை துரவசித்தவம் ஸ்தோத்திரம் பண்ணி முடியாத அளவு பெருமை உடையவன். ஆனா அவர்கள் சோத்திரமே இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அழகாக பார்த்தோம். அப்படிப்பட்டவன் மற்பரனாக எற்பரனாக இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை அருள் செய்தார். வண்ணமாமணி சோதியை அமரர் தலைவனை கண்ணறை நெடுமாலை பின்குருகும் சடகோபன் பன்னிய தமிழ் மாலை ஆயிரத்துள் இவை பன்னிரண்டும் பண்ணில் பன்னீர் நாம பாட்டு அண்ணல் தாள் அடைவிக்குமே அப்படிங்கிறது இந்த திருவாய்மொழியிலே 13வது பாசம் 12 திருநாமங்களை அடிச்சுட்டு இப்போ பலஸ்ருதியாக இந்த பாசுரம் இருக்கு. இதுல பிள்ளான் வந்து ஒரே வழிதான் சாதிக்கிறார், இத்திருவாய்மொழி வல்லார் எம்பெருமானை பெறுவார் அவ்வளவுதான். இந்த விஷயமே இந்த திருவாய்மொழியை வல்லார், இந்த திருவாய்மொழியை யாக நன்றாக அத்தியசித்து வெற்றிகாரர்கள் நிபுணர்களாக இருக்காரோ சொல்றாரோ அவர்கள் எம்பெருமானை பெறுவார்கள் அப்படிங்கறதோட இதனுடைய தாற்பயம் முடிஞ்சு போச்சு. ஒரே வேலை தாற்பயத்தை சாதிச்சுட்டார். மன்னமா மணிச்சோதியை பாசுரத்துல பல நிறத்திலே இருக்கக்கூடிய நீலமணியினுடைய ஒரு ஒளி போன்ற ஒளி உடையவன் எம்பெருமான், நித்திய சூரியனுக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன், நெடுமாலாக தீர்க்கமான ஸ்நேகத்தை அடியார்களிடம் வைத்தவன். அப்படிப்பட்ட கண்ணனை குறித்து தென்குருகூர் நகரிலே சடகோபன் சுவாமி நம்மாழ்வார் அருளை செய்த தமிழ் மாலையான திருவாய்மொழி ஆயிரத்திலே இந்த பன்னிரு நாம பாட்டு என்பது பண்ணில் பன்னிரு நாம பாட்டு, நல்ல கானத்தோட பாடக்கூடிய இந்த பன்னிரு நாம பாட்டு, 12 பாட்டு இருக்கு. இந்த 12 அண்ணல் தாள் அறிவிக்குமே, அண்ணல்னா சுவாமி நோக்கம், சுவாமியினுடைய திருவடிகளை நம்மை கொண்டு சேர்க்கும், சுவாமியுடைய திருவடிகளே அமையும்படி நம்மை பண்ணும் அப்படின்னு எம்பெருமான் திருவடியை நாம் அடைய பண்ணும் அப்படின்னு எம்பெருமானை பெறுவார் அப்படிங்கறத சொல்றேன். அன்னமா மணிச்சோதியை அப்படிங்கிறது வர்ணசாலியா நளீனமணியினுடைய ஜோதிஷது ஜோதிஷை உடையவனே அப்படிங்கிற சாட்சா சுவாமி. ஐயா வர்ணங்கள்லாம் இருக்கக்கூடிய நல்ல பிரகாசமான காந்தியோடு இருக்கக்கூடிய நீலமணி நீலக்கல்லு, அதுக்கு எப்படி ஒரு ஜோதிஷ் இருக்கும் அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமையில ஒரு அழகான ஜோதிஷ் ஒன்று இருக்கும், அந்த அந்த ஒரு பிரகாசத்தை உடையவன் அப்படின்னு திருமையை அழகை சொல்றேன். இங்கேயே நாம் பல பாசனங்கள்லயும் திருமையை அழகி இங்க ஆழ்வார் அருளி செய்ததை பத்மநாபன் முதலான இதில் பார்த்தோம். அதான் வண்ணமா மணிச்சோதி. அடுத்தது அமரர் தலை மகனை நித்த சூரியனுக்கு சுவாமி ஆனவன், இதுவும் இங்கே பாசனங்களே அடிக்கடி வர்றதை எல்லாம் நாம் பார்த்துருக்கோம். நித்திய சூரியனுக்கு நிர்வாகனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அவன் தான் இப்போ நம்ம கிட்ட இத்தனை பிரேமம் பண்றான், நமக்கு மாத்திரமல்ல நம்மை சேர்ந்தவர்களுக்கும் யுத்தத்தை பண்ணும்படியாக ஒரு பிரேமத்தை வைத்துக் கொண்டிருக்காங்கிற சாமிக்கத்துக்காக அமரர் தலைமகனை. அப்புறம் கண்ணனை நெடுமாலை, நெடுமால் மால் அப்படின்னா மோகம் அர்த்தம், அன்பு ஆசை, நெடுனா தீர்க்கமான, தீர்க்கமான ஆசை உடையவன் பக்தர்கள் கிட்ட எம்பெருமான் நெடுமாலாக இருக்கான். வெறுமால்ல திருமால் மாத்திரம் இல்ல, நெடுமாலாக இருக்கான். அதாவது இவன் கிட்ட வச்சிருக்கிற ஆசை இவனோட முடியாமல் கேசவன் தவறு கீழ்மேந்தியவன் 7 பிறப்பும் மாசதிரிது உண்டு என்று சொல்ற மாதிரி, இவன் முன்னாடி 7 தலைமுறை பின்னாடி 7 தலைமுறை வரைக்கும் அவர்களை எல்லாமும் பக்தர்களாக பண்ணி கொண்டு அவர்களையும் எம்பெருமானையே அனுபவிக்கும்படி பண்ணிக்கொண்டு அப்படி சந்தோஷமா இருக்கும்படி பண்றானாம் எம்பெருமான். ஆனா அப்படி இவர்கள் கிட்டே தீர்க்கமான ஒரு வியாமோகம் உடையான், உண்மையில நல்ல ஆசை இருந்துச்சோம் அது அவனோட நிக்காது, அவனோட சம்பந்தப்பட்டவர்கள் எல்லா இடத்துலயும் போகும். அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்னா அப்ப அவரை சேர்ந்தவரும் இவனுக்கு ரொம்ப வேண்டியவராக அவருக்கும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்பான். அந்த ரீதியிலே நெடுமால் எம்பெருமான் பக்தர்கள் கிட்ட எத்தனை ஆசை இருக்காங்கிறது கீழ்மேலவர் 7 பிறப்பும் அவர் ஆசை காட்டுறதை வச்சு தெரியுது. அதான் தீர்க்கமான ஸ்நேகம் உடையவர், வெறும் ஸ்நேகம் கிடையாது. அப்போ கண்ணனை அப்படிப்பட்ட கண்ணன் கிருஷ்ணன், அண்ணனை நெடுமாலை தென்குருகூர் சடகோபன், தென்குருகூர்லே திருக்குருகூர் நகரிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் சுவாமி அம்மாழ்வார் பண்ணிய தமிழ் மாலை ஆயிரத்துள், தமிழ் மாலைன்னு சொல்றவருக்கும் இந்த பாசனங்களே எல்லாம் 1000 இந்த 12 பாட்டு இருக்கு. பன்னீர் பன்னீர் நாம பாட்டு ஒரு கான விசேஷமாக பாடப்பட்ட இந்த பன்னீர் நாம பாட்டு எம்பெருமானுடைய 12 திருநாமங்களை சொல்லக்கூடிய பாட்டு நம்முடைய சுவாமி திருவடிகளையும் நம்ம கொண்டு சேர்க்கும் அப்படின்னு பன்னீர் பண்ணி நாம பாட்டு அண்ணல் தான் அணிவிக்குமே என்பதாக சாதிக்கிறார். சர்வாதி சர்வநாத திரிபுவன ஜனனி வல்லபஸ்வாசிரிதார்த்தி விஸ்வ வியாத்தியாதி தீப்தோ விமத நிரசனா சுவாங்கி சத் பக்தி தாயி விஸ்வாத்தே வாமனாங்க ஸ்வபிவ விபவரசதா ஸ்வாந்த நிர்வாயோக்யா ஸ்வார்த்தேகோ பந்தமோக்தா ஸ்வஜன ஹிததயாம் அத சாட்சாதிருதே. இந்த கடைசி 2 திருநாமங்களுடைய அர்த்தத்தை நாம பார்க்கணும். பத்மநாமன் அப்படிங்கறதுக்கு சுவாமி தேசிகன் தாற்பயம் சொல்லும் போது ஸ்வார்த்தேக அப்படிங்கிற தன் பயனுக்காக ஜீவர்களை விரும்புபவன் அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் என்ன வந்து ஆசிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக தன்னுடைய சௌந்தரியத்தை காமித்துக் கொண்டு பத்மநாபனாக பெருமான் இருக்கார். இது எதுக்காக அப்படின்னா ஜீவர்கள்லாம் நிறைய வரணும் அப்படிங்கறதுக்காக. ஜீவர்கள் நிறையாவது உமக்கு எதுக்காக அப்படின்னா அவர்களை விட்டு பிரிந்து என்னால இருக்க முடியாது, அவர்களோடு கூட நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படப்படுகிறாங்க. ஆக மொத்தம் கடைசியில எம்பெருமான் தனக்காக பண்ணின்றது ஆறு. ஜீவர்கள் இவனுக்கு என்ன, ஜீவர்கள் எதுக்கு இவங்கிட்ட வரணும் அப்படின்னா அதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கான், அவர்களோட சேர்ந்து இருக்கிறது அவனுக்கு ஒரு சந்தோஷம், இந்த குழந்தைகள்லாம் நேர ஜீவன் லோகத்துக்கு வந்து என்னோட இருக்கணும் அப்படின்னு. இப்ப அதுக்காக தான் பத்மநாபனா அவன் தன்னுடைய நாபி பத்மத்தில அழகை காண்பித்துக் கொண்டு முதலே பார்த்தோம் பத்மநாபன் தான் சௌந்தரியத்தை சொல்றதுன்னு. அந்த சௌந்தரியத்தை சொல்றது ஜீவர்களை அடிமை கொள்வதற்காக, ஜீவர்களை அடிமை கொள்வது அவர்களை தன் லோகத்துக்கு கூட்டுப்பதற்காக, தன் லோகத்துக்கு கூட்டிக்கிறது எதுக்காக அப்படின்னா தனக்காக. அதனால சுவார்த்தேக வாசத்திலையும் பார்த்தோம் பத்மநாபன் உயர்வர உயரும் பெருந்திரளும் ஏற்பரன் அப்படின்னு எங்கிட்ட தாற்பயம் உடையவன் என்னை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் அப்படின் போது அழகாக தெரியும். அதனால சுவார்த்தே தனக்காக ஜீவர்கள் தன்னை சேர்ந்தவர்கள் தனக்காக ஜீவர்களை தன் பயனுக்காக ஜீவர்களை விரும்புவோன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தாமோதர அப்படின்னு திருநாமம் அந்த பாசுரத்தினுடைய தாற்பயத்தை சொல்லும்போது பந்தமோக்தா அப்படிங்கிற இவர் அழகான விஷயம். தாமோதரன்னா கட்டுப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் வந்து யசோதை பிராட்டினாலே கையினாலே கட்டுப்பட்டு உதரத்திலே வயத்திலே கட்டுப்பட்டவன். ஆனா சுவாமி தேசியம் சமைக்கும் போது பந்த மோக்தா அப்படிங்கிற பந்தத்திலிருந்து நம்மை விடுவிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி சொல்றார் அப்படின்னா அதுல ஒரு ரகசியம் இருக்கு. தாமோதரம் பந்த கதா அப்படின்னு வச்சனம் இருக்கு. இந்த கட்டுப்பட்டு இவனுக்காக மனுஷனுக்கு எப்பாவது எங்காவது மாட்டின்னு வச்சுக்கோங்க, கட்டுப்பட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, தேயில கட்டுப்பட்டானோ இல்ல வேற இடத்துல கட்டுப்பட்டுட்டானோ, அப்போ தாமோதரனை நினைக்கணுமா, தாமோதர ஞானம் வரணுமா, பத்தா அந்த கட்டிலிருந்து விடுதலை வந்ததா அப்படின்னு ஆகமம் சொல்றது. எம்பெருமான் தான் கட்டுப்பட்டதும் நம்மளுடைய கட்டை அழிப்பதற்காக அப்படிங்கிற ஒரு தத்துவத்துல இது வந்திருக்கு. ஜீவர்களுடைய கட்டை அழுப்பதற்காக தான் அவன் கட்டுப்பட்டு இருக்கான். உத்தரமே பத்தம் சதா பாவயதாம் முகுந்தம் அயத்ர விச்சேதி கர்ம பந்தே அப்படிங்கிற சுவாமி தேசிகன். இது என்ன ஆச்சரியமா இருக்கு, எம்பெருமானே நீ கட்டுப்பட்ட நீ கட்டுப்பட்ட அதே தியானம் பண்ணிட்டு கட்டில இவன் கட்டிலிருந்து விடுபட்டு போயிடுறானே அப்படிங்கிற அப்படி அயத்த விச்சேதி கர்ம பந்தங்கிற கட்டு விட்டு போயிருது, கர்ம பந்தங்கிற கட்டே விட்டு போய் சம்சார பந்தங்கிற கட்டே விட்டு போய் இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒரு சாதாரண ஜெயில் பந்தெல்லாம் விட்டு போறதுன்னு என்ன சந்தேகம், ஒன்னும் சந்தேகம் கிடையாது. அதனாலே பெருமாள் தான் கட்டுப்பட்டது அந்த வைபவத்தை நாம நினைக்கணும், நாம நினைக்கிறது மூலமாக நம்ம கட்டிலிருந்து விடுவிக்கணும். அதுக்காக அவன் கட்டுப்பட்டிருக்கான. அதனால தாமோதர தியானத்தினுடைய பலனாக செல்லும் போது ஆகமங்கள்ல பந்த மோட்சம் பந்தத்திலிருந்து விடுபட்டு வருவான் அப்படின்னு சொல்றாங்க. அது சாதாரண பந்தமாகலாம் இல்ல சம்சார பந்தமாகலாம் கர்ம பந்தமாகலாம் அதிலிருந்து விடுபட்டு வருவார்கள் அப்படின்னு சொல்றது. அதை வச்சிருந்து இங்க வந்து அழகாக சுவாமி தேசிய தாமோதரனை அப்படின்னு சொல்லும் போது பந்த மோக்தா மந்தத்திலிருந்து மோட்சம் அளிப்பவன் அப்படின்னு சொல்றார். தாமோதரன் உருவாகி சிவருக்கும் திசைவருக்கும் ஆமோ தரமறிய வல்லானை என் ஆழிவண்ணனையே அப்படின்னு யாருக்குமே தெரிந்து கொள்ள முடியாதபடி சிருஷ்டி பண்றவன் சம்ஹாரம் பண்றவன் எல்லாம் பண்றவன் எல்லாத்துக்கும் மேலும் மோட்சம் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு ஒருத்தருக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. சிருஷ்டியாவது வேற ஏதாவது பிரம்மா மூலமா பண்றார் சிவன் மூலமா பண்றார் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று ரெண்டு பேர்லாம் உண்டு. மோட்சம் கொடுக்கறது மாத்திரம் பெருமாள் தனக்கு மட்டும்தான் வச்சுட்டு இருக்கார், வேற யாருக்குமே கிடையாது. அப்ப இவர்கள்லாம் என்ன பண்ணுவார், நான் சோதம் பண்ணும்போது இந்த சிருஷ்டி சம்ஹாரமே நீதான் பண்ற சோதம் பண்றான், அப்ப மோட்சத்தை குறிச்சு அவன் என்ன சொல்ல முடியும், அப்படிப்பட்ட ஒரு மகா வைபவம் உடையவன் அப்படிங்கறத இங்க காமிக்கிறது. பந்தத்திலிருந்து விடுவிப்பவனால எம்பெருமான் என்னை பந்தத்திலிருந்து விடுவிச்சது மாத்திரம் இல்லாம கேசவன் தமர் தீமை ஏழு ஏழு பிறப்புன்னு எல்லாரையும் பந்தத்திலிருந்து விடுவிப்பதற்காக எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுகிறான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சொல்ற. அவன் ஸ்ரஜ நகிதையாச்சே தன்னுடைய பக்தர்களை சேர்ந்தவர்களுக்கும் கிதமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கறதே இங்கே தன்னுடைய திருநாமங்களினாலே சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்தார் என்பதாக இந்த திருவாயினுடைய சாரத்தை பார்த்தோம். எம்பெருமான் பரம பிராப்தியன், எம்பெருமான் பரம போக்யன், போக்யனாக இருந்து பிராப்தியனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கறதை சொல்லும் போது இந்த திருவாயிலே தன்னை சேர்ந்தவர்களுக்கும் போக்யனாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன், தன்னை சேர்ந்தவர்களை சேர்ந்தவர்களுக்கும் போக்யமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை இந்த திருவாயுமொழி அருள் செய்தார். அடுத்தது இரண்டாம் பத்திலே எட்டாம் திருவாயுமொழி அது அடுத்த காலசாவித்திலே ஆரம்பம். அணைவது அரவணை மேல் பூம்பாவ யாகம் புணர்வது இருவரவர் முதலும் தானே. இணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் புனைவன் விரைவிக்கடல் இந்துவார்க்கே என்பதை பார்க்கலாம். அல்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.